శ్రీమతే వరాహ మహాదేశికాయ నమః శ్రీమతే రంగరామానుజ మహాదేశికాయ నమః శ్రీమతే వేదాంత రామానుజ మహాదేశికాయ నమః శ్రీమతే నిగమాంత మహాదేశికాయ నమః శ్రీమతే భవదేవాచ్యకారాయ మహాదేశికాయ నమః శ్రీమతే భగుళభూషణ మహాగురవే నమః శ్రీతరంగమహనంజలి హేమాబ్జనాయికా సమేత శ్రీదేవనాథ పరబ్రహ్మణే నమః శ్రీ అలర్మేల్మంకా నాయికా సమేత శ్రీ శ్రీనివాస పరబ్రహ్మణే నమః శ్రీమాన్ వెంకటనాథార్య కవిధార్కికకేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం తదాహృతి శ్రీరండుదోప్పులు తిరివేంకటముడయాన్ పారండొచ్చొన్న వడమొడయుల్ ఓరండు తానే యమయాదో తారణియల్ వాళ్వార్క్ వానేరప్పోమళవం వాళ్వు శ్రీమతే నిహమాంత మహాదేశికాయనుహ நம்மளுடைய தூப்புல் குலமணி ஆகிய நம் ஆச்சாரிய வள்ளலுடைய தயாசதகம் அந்த கிரந்தத்தை அனுபவிச்சுருக்கோம். எந்தெந்த ரூபத்திலே எந்தெந்த வழியிலே இந்த தயாதேவி இந்த சேத்த வர்க்கங்களுக்கு அனுகிரகம் பண்றா என்பதெல்லாம் சுவாமி தேசிகனுடைய ஸ்தோத்திரங்கள் வாயிலாக பார்த்துருக்கோம். இதுல தயாசதகத்திலே 73 ஸ்லோகங்கள் பர்யந்தம் நமக்கு அந்த தயாதேவனுடைய அனுகிரகத்தாலே பிராப்தமாயிருக்கு. இந்த 73 ஸ்லோகத்திலே சொல்லப்பட்ட விஷயம் ஸ்வயம்பக்த க்ஷேத்திரம் சித்தர்களாலே தோற்றுவிக்கப்பட்டது, தேவ பிரதிஷ்டை செய்யப்பட்டது, எம்பெருமான் பண்ண வியூகாவதாரங்கள் அச்சாவதாரங்கள் இதெல்லாம் எதுக்கு இருக்குன்னு சொன்னாக்கா, தன்னுடைய பத்னியான மகாலட்சுமி தயைன் உருவத்திலே அவளோடம் சேர்ந்து இந்த அச்சாவதார நிலையிலே எம்பெருமான் எழுந்திருந்து பக்தாளுடைய மனோரதங்களை பூர்த்தி செய்வதற்காக எழுதியிருக்கான்னு சொல்றார் சுவாமி தேசிகன். இதுல தயாதேவியோட பங்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப லோகங்களுக்கெல்லாம் நாயகனாக இருக்கக்கூடியதான அந்த சீனிவாசனுடைய திருவடியை பற்றுவதற்கு தயாதேவி ஒரு ஸ்திரமான வஸ்துவாயிருக்கா. தன்னையே ஒரு ஏணிப்படியாக இருந்து கொண்டு அதன் மேலே ஆஸ்திகாலை ஏற்றிவிட்டு எம்பெருமானை அவர்கள் சென்று அடைவதற்கு ஒரு புருஷார்த்த பூதியாக இருக்காள் அப்படின்னு சுவாமி தேசிகன் அவருடைய திருவுள்ளம் அந்த பாசுரத்திலே தெரிகிறது. இன்றைய பாசுரம் 74 பாசுரம் பிராப்தம். ஹிதமிதி தகத்ருஷ்யா க்ளுப்தைர க்ளுப்தவலாந்தரைஹி அமதி விஹிதைஹி அந்தைஹி தர்மாயுதைச்சயதிருஷ்யா பரிணத பகுச்சத்மா பத்மா சகாயே தயே ஸ்வயம். பிரதிசதி யாபப்ரேதம் ந பிரசாம்யத பத்ரவா அப்படின்னு இந்த 74 ஸ்லோகத்தை அவதாரம் பண்ணிருக்கிறார் சுவாமி தேசிகன். இதே சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு நான் பார்க்கும்போது, கீ ஸ்லோகத்திலே எம்பெருமானுடைய வெவ்வேறு நிலைகளை காட்டி போந்தார், சேதனாச்சேதனங்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணி இந்த பக்தாளுக்கெல்லாம் அவள் திருவேங்கடமுடையான திருப்படி சம்பந்தி ஆவதற்கு தயாதேவி ஒரு ஏணிப்படியாக இருந்தாள்னு சாதிச்சுட்டு போனார். ஆனா இந்த ஸ்லோகத்திலே இந்த ஜீவாத்மாக்கள் செய்யும் கிஞ்சித் உபகாரம், ஒரு க்ஷணமாத்திர உபகாரம் பண்றா, இப்படிப்பட்ட உபகாரங்களை எல்லாம் கைங்கரியங்களை எல்லாம் தன்னுடைய தயை என்ற விசாலமான குணத்தாலே ஊதி பெரிசாக்கி இந்த ஜீவாத்மாக்கள் நம்மை போல சேதன வர்க்கங்கள் அவ மனசிலே நினைச்சு பிரார்த்தனையா வைக்கிற அத்தனையும் இந்த தயாதேவி விரும்பியது எல்லாம் அனுகிரகம் பண்றாள்னு சொல்ல வரார் சுவாமி தேசிகன். லோகத்துல வந்து சில காரியங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ நாம் பண்ணுகின்றோம். ஆச்சாரருடைய அனுகிரகத்தாலே சில அக்காரியங்கள் நாம் பின்பற்றுகின்றோம். அவ சொன்ன புத்தியினாலேயும் ஞான தானத்தினாலேயும் கொஞ்சம் தொடர்ந்து செஞ்சுன்னு வரும். ஏதோ நல்ல புத்தியினால பண்றோம். அந்த மாதிரி நாம் செய்யக்கூடியதான கைங்கரியங்கள் நற்காரியங்கள் சில சமயங்கள்ல ஏற்றதாக இருந்தால் நமக்கெல்லாம் பலன் கொடுத்திருந்தது. இது வந்து சத்தியமான விஷயம் லோகத்துல. ஆனா நாம் செய்யக்கூடியதான அந்த கைங்கரியமோ இல்ல சின்ன நல்ல காரியமோ நமக்கு பெருமாள்கிட்டேந்து ஒரு பெரிய புருஷார்த்தத்தை கொண்டு வருவதற்கு அது சரியான இடம் கிடையாது அந்த இடத்துல. ஆனா இந்த தயாதேவியும் சீனிவாசனும் சேர்ந்து நமக்கெல்லாம் என்ன பண்ற அப்படின்னாக்கா பத்மாசகாய தயேஸ்வயம்னு சொல்றீங்க. நாம் செய்யக்கூடியதான சிறிய கைங்கரங்களை ரொம்ப பெருசாக்கி அவ ஏற்றுண்டு நமக்கு ரொம்ப பெரிதான பலனை எல்லாம் சுகுத விசேஷங்களை எல்லாம் அனுகிரகம் பண்றாள்னு சொன்ன. சுகுத விசேஷம்னா நிறைய வகைப்படுத்துறா பிரிவா. நாம் வந்து தெரிந்து பண்ணக்கூடியதானது புத்தி பூர்வமாக பண்ணுங்கின்ற சுகுதம் அப்படின்னு ஒரு சாத்தி இருக்கிறத. அடுத்தது இரண்டாவது வந்து யாதிச்சிக சுகிருதம்னு ஒண்ணு சொல்றா. மூணாவதாக சாமானிய புத்தி பூர்வகமான சுகிருதம்னு ஒரு வகைப்படுத்துறா. அடுத்தது பிராசங்கிக சுகிருதம்னு ஒண்ணு இருக்கு. அப்புறம் ஆனுஷங்கிக சுகிருதம்னு ஒண்ணு சொல்றா பெரியவா. அதாவது அபுத்தி பூர்வ சுகிருதம் அப்படின்னா நம்ம இதை பண்றோம்னு தெரியாமலே பண்ணி ஒரு கெட்டது ஏற்பட்டாலும் அது நல்லதாவே நடக்கும். ஒரு நல்ல விஷயத்தை நாம் செய்கின்றோம் என்று பிரதிஜை இல்லாம செஞ்சா கூட நமக்கு அது வந்து நல்லதை கொடுக்கக்கூடியதானதானது அபுத்தி பூர்வ சுகிருதம்னு சொன்னான். யாதிச்சிக சுகிருதம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஒரு திருஷ்டாந்தம் சொன்ன ஆஸ்திகாலுக்கு புரியும். இப்போ சமுத்திர கரையிலே மாசிமுகம் தீர்த்தவாறு நடக்கிறது. பார்த்தசாரதி பெருமாள் வந்து தீர்த்தவாறு பண்ணிக்க போற கார்த்தால 6:30 மணிக்கு. அப்போ கொஞ்சம் ஒரு 1/4 மைல் தள்ளி ஏதோ ஒரு செம்படவன் மீன் பிடிக்கிறதுக்கு தோணியிலேருந்து வலை வீச போறான். அந்த எம்பெருமான் வந்து அந்த தீர்த்தவாரியிலே அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தை எல்லாம் மந்திரரூபமாக சொல்லி தன் அனந்தரம் அந்த சமுத்திர தீர்த்தத்தில் எம்பெருமானை தீர்த்தவாரி பண்ற சமயத்தில் இந்த மீனவன் என்ன பண்றான், அங்க இருக்கிறவன் அதே சமயத்தில் வந்து கடல்ல அந்த படகுலேருந்து குதிச்சு நீந்துறான். அவனும் தீர்த்தத்தில் குதிச்சுட்டான். அப்போ எம்பெருமானுடைய திவ்ய மங்களக விக்கிரகத்தினுடைய திருவடி ஸ்பரிசமானது அந்த சமுத்திர தீர்த்தத்திலே வந்து கலக்கும் போது இவனும் குதிக்கும் போது இந்த தீர்த்தவாரி பலன் எந்த பாகவதால் எம்பெருமானுடைய சஞ்சாரம் செய்து அந்த மாசிமக தீர்த்தவாரியில் தீர்த்தமாடுறாளோ அதே பலனானது செம்பளவனுக்கும் போய் சேர்றது. ஏன்னா அதே இடத்துல அவன் வந்து தீர்த்தமாடுறான் அந்த இடத்துல. இதுதான் அவனுக்கு தெரியாமலே யாதிச்சிக சுகிருதமான ஒரு பலன் அப்படின்னு சொன்னா பெரியவர். அடுத்த ஒரு சாமான்யமான ஒரு புத்திபூர்வக பலன், இன்னைக்கு நம்ம பாட்டுல ஏதோ ஒரு விசேஷம் இல்ல ஒரு சாத்த காரியம்னாலும் ஒரு சுவாமியை வந்து நாம் ஏழை பண்ணுக்கோ, ரொம்ப சாமான்யமானவர் ஆனா நல்ல பக்தி, அதனால சிவாதித்த சங்கத்தை ஏழை பண்றோம். ஏதோ ஒரு அவரால் வர முடியாத நிலை, அந்த கைங்கரியத்தை பூர்த்தி பண்ணி கொடுக்க முடியாத நிலை அவருக்கு ஏற்பட்டிருக்கு. அந்த சமயத்தில் அவரை விட ஒரு ஸ்ரோத்தியன் நல்ல வேத அத்தியானம் பண்ணி நல்ல அனுஷ்டானமா இருக்கக்கூடிய ஒரு சுவாமி வந்து அரியதிலே கைங்கரியத்தை அன்வைக்கிறேன்னு சொல்லும் போது நமக்கு வந்து அந்த பலன் வந்து ரொம்ப அற்புதமான பலனா அமையிறது. இதுதான் சாமானிய புத்திபூர்வக சுகூர்த்தம்னு சொன்னா. அடுத்தது சொன்னா பிராசங்கிக சுகூர்த்தம்னு ஒன்னு சொல்றது பெரியவா. இது எப்படின்னா நடுவுல ஏதோ பண்ணணும்னு நினைச்சிருந்தோம், நம்ம பெருமாளுக்கு ஒரு திருவாபரணம் பண்ணணும்னு நினைச்சுட்டு இருக்கோம், ஏதோ வேலை ஆரம்பிக்க போறோம், அதுக்குள்ள வேற ஒரு நல்ல காரியம் வந்துடுச்சு நடுவுல. ஏன்னா இப்ப இங்க சன்னதி கட்டுறா சுவாமி, அதனால ஒரு ஏதோ ஒரு உபகாரம் பண்ணுங்கோ, ஒரு தடாகம் நிர்மாணம் பண்ண போறா, ஒரு குளம் வெட்ட போறா, ஒரு நல்ல சதியாராதனை நடக்கிறது சுவாமி, அதுக்கு திரவிய சகாயம் பண்ணுங்கன்னு நாலு பேர் வந்து கேட்கும் போது இதுக்கு வச்சிருந்த திரவியத்தை வந்து அதுக்கு நம்ம கொடுத்துடுறோம். இதுதான் பிராசங்கிக்கம்னா நடுவில் வந்து போறது ஒரு நல்ல சுகிருதம் இது நமக்கு. அதன் மூலமா ஒரு பலன் வந்து யார் இந்த தான தர்மத்தை பண்ணுகிறாளோ, பொதுவான பலனுக்கு பண்ணுகிறாளோ, அவளுக்கு அந்த சுகிருதம் வந்து சேர்றது. அடுத்தது ஆனுஷங்கிகம்னு சொன்னா கூடவே வர்றதுன்னு ஒரு சுகிருதம், ஒரு சுகிருதத்தோட சேர்ந்து வருகின்ற சுகிருதம். அதாவது ஒரு பலத்தை உத்தேசிச்சு ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் ஒரு காரியம் ஒரு கைங்கரியம் பண்ற, ஆனா அது இவனுடைய முழு முயற்சியும் அந்த சிந்தனையாக எண்ணமும் இல்லாமலே இன்னொரு சுகுதத்தை சேர்ந்து அளிக்கும். அது எப்படின்னு கேட்டாக்கா சன்னதிக்கு போய் பெருமாள் சேவிக்கணும் அப்படின்னு நினைச்சுன ஒரு சுவாமி கிளம்புற, ஆனா பக்கத்தாத்துல மாமி கொண்டு ஆத்துல வருஷித்த புஷ்பத்தை எடுத்து கொடுத்து மாலை கட்டி கொடுத்து சுவாமி இத பெருமாளுக்கு இன்னைக்கு கத்தால சாத்திரமேன்ட்டு கொடுக்குறாங்க சன்னதிக்கு போகும்போது. சரிய சொன்னாலே அந்த மாலையை வாங்கினு எம்பெருமானுக்கு சாத்திர புஷ்பம் வேறத்துறது, கட்டின கைங்கரியம் வேறத்துறது, புஷ்பத்தை கொண்டு செல்லும் கைங்கரியம் மாத்திரம் இவர் பண்ற சுவாமி. ஆனா இவர் பெருமாளை போய் சேவிக்கணும்னா பிரயத்தனப்பட்ட இவருக்கு தெரியாமலே புஷ்ப கைங்கரியம் இவருக்கு பிராப்தமாகி ரெண்டு கைங்கரியத்தினுடைய பலன் அவருக்கு கிடைக்கிறது. இது ஆனுஷங்கிகம்னு சொன்ன கூடவே வருதுன்னு அர்த்தம். பெருமாளை சேவித்த பலனாச்சு, பெருமாளுக்கு குற்றம் சமர்ப்பித்த பலனும் கிடைச்சது அவருக்கு. இதுல என்னன்னா இது ஒரு பாகவத கைங்கரியம் அடங்கியிருக்கின்றதுல அந்த பாகவதன் சொன்னான், அதனால இந்த புஷ்பத்தை கொண்டு சமர்ப்பிச்சோம் இல்லையா, அந்த பாகவதன் சொன்னதை நடத்தி காட்டின பலனும் இவருக்கு கிடைக்கிறது அப்படின்னா. இது வேற ஒரு விதமாக சொல்லலாம், இந்த இடத்துல ஒருத்தருக்கு எந்த உத்தேசிச்சுதான் ஒரு கைங்கரியத்தை வேறு ஒருத்தருக்கும் சேர்ந்ததான பலன் அப்படின்னு சொல்றா பெரியவந்தத்துல. அதனாலே இந்த பாசுரத்திலே சுவாமி தேசிகன் நமக்கு அனுகிரகித்த விஷயம் என்ன அப்படின்னாக்கா, எத்தனையோ விதமான நல்லது கட்டதுதான் நாம் பண்ணிட்டு இருக்கோம் இந்த உலகத்துல, நாம் செய்கின்றதான ஒரு சின்ன பலனுக்கு அந்த தயாதேவும் திருவேங்கடத்தானும் அவ திவ்ய தம்பதிகளாய் ஏழு இருந்து அந்த சின்னதை ஏற்றமுடையதான பலனை கொடுக்கக்கூடியதான பெரியதான கைங்கரியமாக்கி நமக்கு இப்ப மேலே சொன்ன சுகுத விஷயங்கள் அனைத்தையும் நமக்கு எல்லாம் அனுகிரகம் பண்றா, இது தயனுடைய ஒரு பெருமை அப்படின்னு சொல்லி இது நிர்ஹேதுகமானதுன்னு. நிர்ஹேதுகமானதுன்னா நமக்கு அனுகிரகம் பண்ணுவதாலே பெருமாளுக்கு என்ன சுவாமி, அவன் லோகநாயகன், நம்மளால ஏதாவது ஒரு கொடுத்து அவனுக்கு ஆக போறதா, அவங்கிட்ட இல்லாத ஐஸ்வர்யமா, அவங்கிட்ட இல்லாத ஞானமா, அவங்கிட்ட இல்லாத திரவியமா, நிர்ஹேதுகமா கொடுக்கறது, எதையுமே எதிர்பார்க்காத அந்த திவ்ய தம்பிகளாலே நமக்கு கொடுக்கக்கூடியதான பலன் தான் இந்த பாசுரத்திலே சுவாமி தேசியம் அற்புதமா நமக்கு எல்லாம் அனுகிரகம் பண்றார். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.